ய நமஹ. ஆறாவது ஸ்லோகம், யாதவாபிதயம் முதல் சர்க்கம். ததாத்வே நூதனம் சர்வம் ஆயத்யாஞ்ச புராதனம் ந தோஷாயைததுபயம் ந குணாயஷ கல்பதே. என்னன்னார் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் என்னன்னார், எதுவும் முதல்ல பிறக்கிறது அப்படின்னா அது புதுசுதான், நாளடைவில் அது பழசா போகும். இப்ப இது புதுசு இது பழசுன்றதுனாலயே அதுல வந்து தோஷத்திற்கோ அது வந்து உயர்வா இருக்கிறதுக்கோ காரணமாக அமையக்கூடாது அமையாது அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல சாய்க்கணும். என்னன்னா புதுசா இருந்தாலே அதுல வந்து தோஷம்தான், நீ என்னமோ புதுசா சொல்ல ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லுவோம். பழசுனாலே இப்போ பழமொழி சொல்றா இல்லையா ஆங்கிலத்துல, ஓல்ட் இஸ் கோல்டு, அந்த மாதிரி வந்து பழசுனாலே அது வந்து உயர்ந்தது அப்படின்னு இல்லை. அது இது காரணம் இல்லை, பெரிவாள் அதை பராமரிச்சு பார்த்து அது நன்னா இருக்குன்னு சொல்லியிருக்கா, அதனால அது நன்னா இருக்கு, இதையும் அந்த மாதிரி சொல்லுவா அப்படின்னு. இது என்னன்னா இதே ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்திலையும் சாய்க்கிறார். சங்கல்ப சூரியோதயம்னு ஒரு நாடகம் நம்ம விசிட்டார்வித சம்பிரதாயத்தை பிரச்சாரம் பண்றதுக்காக சுவாமி தேசிகன் ஏற்படுத்தின ஒரு நாடக கிரந்தம் அது. அதுல ஸ்லோகம் அப்புறம் வாக்கியம் எல்லாம் கலந்து வரும், 10 அங்கங்கள் அதுல. அதுல வந்து வரும் பொழுது என்ன, ரெண்டாவது அங்கத்துல வரைச்ச இதே ஸ்லோகத்துல அங்கேயும், ஏன்னா அது புது ஒரு கிரமமா இருக்கும் இல்லையா, இதுக்கு முன்ன யாரும் பண்ணல, இப்ப நீதான் எல்லாம் தெரிஞ்சு பண்ணிட்டியா அப்படின்னு புதுசுன்னு சொல்லுவாளோன்னு தானா அதை வந்து புதுசோ பழசோ அது வந்து அதை பிரசம்சிக்கிறதுக்கோ இல்ல குறை சொல்றதுக்கோ காரணமாக அமையாது. அதுல என்ன சாய்க்கிறார்னா அடுத்து ஒரு ஸ்லோகத்துல அதே சங்கல்ப சூரியோதயத்துல, ஸ்ருதி ஸ்ரேணி சூடாபத பகுமதே ஸ்வபட்சஸ்தான் தோஷா விதத மதி ராரோபயதி யஹா ஸ்வஹஸ்தேனோட்சிப்தைஹி சகலு நிஜகாத்ரேஷு பகுளம் கலத்பிரு ஜம்பாலைஹி ககனதல மாலிம்பதி ஜடஹா அப்படி. அப்போ என்னன்னா வேத கூட்டங்கள் அது நிறைய இருக்கு, ஒரு ஒரு 4 வேதம் நிறைய சாக்கைகள் ஆயிரக்கணக்கானது இப்ப கிடைக்கிறது கொஞ்சம், ஆனால் இருக்குன்றது தெரியுது. அப்போ அதுக்கு அதுக்கு சிரோபூஷணம் ஆபரணம் தலையில சாத்திட்டா ஆச்சரியமா இருக்கு, எம்பெருமானுக்கு கிரீட்டம் சாத்திருக்கா, அது என்னது தேவேஸ்வரத்துவ மிக தரிசயித்தும், இவன் தான் எம்பெருமான், இவன் தான் வந்து உயர்ந்த தேவதை அப்படிங்கறத லோகத்தாருக்கு சூச்சிப்பிக்கிறது அந்த கிரீட்டமானது. அது அந்த மாதிரி சிரஸுக்கு அலங்காரம் பண்ண கிரமத்துல இந்த வேத கூட்டங்கள் இருக்கு. அப்படி கொண்டாடப்படக்கூடிய உம்மோட மதத்துல, அதாவது இந்த சுவாமி தேசிகன் சார்ந்த மதம் நம்ம விசிஷ்டாயுர்வேத மதத்துல, யார் வந்து தன்னுடைய மதத்துல இருக்கிற தோஷத்தெல்லாம் இதுல ஏற விட்டு இதுல இருக்கிறது இருக்கு அப்படின்னு சொல்றானோ, அப்படி யார் பண்றாளோ, சோ பட்சஸ்தான் தோஷம், தன்னுடைய மதத்துல இருக்கிற தோஷத்தை வேதத்தை ஒத்துண்டு வேதத்தை பின்பற்றி நம்ம மதம் சுவாமி எம்பெருமானாருடைய மதம் நடையாடின் இருக்கு இப்ப வரைக்கும், அதனால வந்து அப்படிப்பட்ட இதுல வந்து யார் வந்து வீண்பழி சுமத்தர கணக்குல சொன்னால் அது என்ன ஆறுது அப்படின்னா, தன் கையினாலேயே சேர் எடுத்து வானத்துல வீசலாம், வானத்துக்கு ஏதான ஆபத்தான், அதுல போய் ஒட்டிக்குவா போறது சேரு ஒட்டாது, நம்ம தள்ளையே விழும், யார் வீசலானோ அவன் தள்ளையே விழும் அது, அப்போ அந்த மாதிரி ஆகும் இது அப்படின்னு. அதனால இந்த கிரந்தத்துல குறை கிடையாது கண்டுபிடிக்கவும் முடியாது அப்படின்றத வியங்கியமாக, ஏனால் இந்த நம்ம வந்த சம்பிரதாயம் அப்படி, ஏனால் இந்த சம்பிரதாயத்துல என்னவா ஒருத்தர் காஞ்சி பெரியவர் சங்கராச்சாரியர், 100 வயசு இருந்தவர் அது. அவர் இருந்த இப்ப இருக்கிறவருக்கு முன்னாடிக்கு முன்னாடி அவர் சொல்லுவாராம், அது அப்பாவை அவர் தான் இந்த சம்ஸ்கிருத காலேஜில் கொண்டு நீர் இங்க வாத்தியாரா இருக்கணும்னு சொன்னவர். அவர் சொல்லறச்ச, உங்க வைஷ்ணவ சம்பிரதாயம் ஒண்ணுதான் பகவத் ராமானுஜர் ஏற்படுத்தி வச்ச பந்தா வழியில இன்னி வரைக்கும் கடைபிடிச்சுட்டு வர, அந்த வார்த்தை முதல் கொண்டு ஆத்துல எழுந்துருடணும், அடியனுடைய குடிசை திருவாராதனை ஆறுது, கண்டருளை பண்றேன், பிரசாத நிவேதனம் பண்றேன், இந்த பரிபாஷை எல்லாம் வந்து இன்னி வரைக்கும் இன்னும் நடையாடின்னு இருக்கு. நம்ம சம்பிரதாயத்தில் எல்லா இடத்துலயும் என்ன ஆறுதுன்றது தெரியும், நம்ம இதுல வந்து நடையாடின்னு இருக்கு. இது உங்க வைஷ்ணவ இதுல நான் பாக்குறேன் அப்படின்னு அந்த மாதிரி வந்து. அப்போ எதிராளி தங்கிட்ட இருக்கக்கூடிய தோஷங்களை நம்ம மதத்தின் பேர்ல போட்டால் அது நட்டம் நமக்கு இல்லை அவனுக்கு தான். அந்த மாதிரி என்னுடைய கிரந்தத்துல நீ குறை சொன்னா நட்டம் உனக்கு தான் அப்படிங்கறத இப்ப கவி லட்சணம் சொன்னாரோ இல்லையா, சிலரை புரிஞ்சுக்கணும்னு அதை சொல்ல வர்றதுக்காக. அதுக்குதான் அங்க சொன்ன ஸ்லோகத்தை இங்க உதாரணத்துக்கு எடுத்து காண்பிச்சு. அதனால வேறு எந்த மதத்தை சேர்ந்தவாளாலும் நம்மளுடைய மதத்தை இத மாத்தி கீத்தி சொல்லி இதுக்கு உண்டான பெருமைய குறைவு பண்ண முடியாது. அப்படி இன்னொன்னு இதுல புராணமித்யேவ ந சாது சர்வம் நச்சாபி காவியம் நவமித்யவத்யம் சந்தகா பரீட்சியான்யத்ரது பஜந்தே மூடஹ ப்ரப்ரபத்யயனேன புத்திஹி அப்படி. அதாவது இது காளிதாசனுடைய வாக்கியம். ஏன்னா அவனும் மகாகவின்னு கவிகளுடைய கூட்டத்துல சொல்றது, நிறைய காவியங்கள் பண்ணியிருக்கான். முதல்ல எழுத்து அறிவெல்லாம் இல்லாமல் இருந்து அப்புறம் அந்த உஜ்ஜயின்ல மகாகாலேஸ்வரர் அந்த இடத்துல அனுகிரகத்தினால அவனுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு எல்லாம் பண்ணாங்க. புராணமித்யேவ ந சாது அதான் ஆயத்தியாஞ்ச புராதனம் பழசுன்றதுனாலயே அது வந்து ஒசந்தது அப்படின்னு. அதான் புராணம் இது ரொம்ப நாளா இருந்துருக்குன்றதுனாலயே அந்த மாதிரி இல்லை, பழையது அப்படிங்கிறதுனாலே மத்திரத்தினால எல்லாமே நல்லதும் இல்லை. அதே மாதிரி சர்வம் நச்சாபி காவியம் நவமித்ய அவத்தியம், அதனால புதுசு காவியம் அப்படிங்கறதுனாலயே இது குறையோடு கூடினது அப்படின்றதும் கிடையாது. சத்துக்களா இருக்கிறவா என்ன பண்றா, சந்தகா பரீட்சியா பரீட்சித்து பார்த்து இது எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு பார்த்து இந்த காவியத்தை பூஜிக்கிறான். மூடர்கள் என்ன பண்றான்னா ஒன்னு பண்ணிருக்கான அதுல தோஷம் சொல்லணும். மூடகா பிரபத்தியனேய இவாக்கிட்ட ஏதானா சொல்லணும், பிரத்தியாரதுல தோஷம் தான் சொல்லணும் அவ்வளவுதான். அது அது எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு எல்லாம் பாக்கிறது படிக்கிறது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அப்புறம் அதுல சொல்றது வர்றதுலாம் கிடையாது. அதனால சத்துக்களா இருக்கிறவா பரீட்சை பண்ணி பார்த்து இதுல இருக்கிற உயர்ந்த அம்சங்களை பிரசம்சிப்பா, மூடர்கள் மத்திரம்தான் வந்து இதை ஒண்ணுமே பார்க்காமலே தோஷம் சொல்லிடுவா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் வியக்தமாகவே அவன் காளிதாசன் சொல்லியிருக்கான். அதனால அந்த மாதிரி இந்த காவியத்துல இருந்து வரும்பொழுது புதுசுன்றதுனால அதுல குறை இருக்கும்னும், பழசுன்றதுனால மத்திரம் அது வந்து நல்ல குணங்களோடு கூடினதுன்றதும் ஒன்றும் கிடையாது. குணதோஷங்களுக்கு வந்து பழசு புதுசு அப்படிங்கிறது காரணமாக அமையாது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் வந்து சாதிச்சார். அடுத்தத அடுத்த உபன்யாசத்துல வச்சுக்கோங்க. கார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.